ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಪ್ರಪತ್ಯೇತಂ ಗಿರಿಂ ಪ್ರಾಯಃ ಶ್ರೀನಿವಾಸಾನುಕಂಪಯಾ ಇಕ್ಷುಸಾರಶ್ರವಂತ್ಯೇವ ಯನ್ಮೂರ್ತ್ಯ ಸರ್ಕರಾಯಿತಂ. புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடையான் பிரம்மோத்சவம் நடந்துருக்க வேளை நமக்கு இந்த பாக்கியமாக தயாசதகம் கைங்கரியம் வாசக கைங்கரியமும் கேட்கறதுக்கும் நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். இன்று காத்தால கல்பக விருட்ச வாகனம் அப்படியே இன்னைக்கு திருவேங்கடமுடையான் சாயங்காலம் சர்வபூபால வாகனத்துல பெருமாள் எல்லி இப்போ நம்ம எல்லாருமே எஸ்விபிசி சேனல் மூலமாக நம்ம பெருமாளை சேவிக்கலாம். அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடமுடையான் உற்சவத்தின் பொழுது நம்ம இந்த தயாசத்துக்கம் அனுபவிக்கிறோம் அப்படின்றது சுவாமி தேசிகன் நமக்கு பண்ண பெரிய அனுகிரகம். நம்ம வந்து தயாதேவியை பத்தி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்மளுடைய யோக்கியத்தை என்ன அப்படின்னு அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு அபராதியாக ஆயிட்டோம். அந்த அபராதத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு பெருமாள் வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம். பெருமாள் வந்து அவர் சர்வலோக நியாமகனாலே அவர் வந்து வேத பிரகாரம் சாஸ்திரத்துல சொன்னபடி தண்டனைகள் கொடுத்துதான் ஆகணும். ஆனா தயாதேவி வந்து நமக்காக வாதாடி சரணாகதி பண்ணிட்டானே அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் கடைசி காலத்துல அந்திம ஸ்மிருதியில கூட பகவான் ஞானம் நமக்கு பெருமாள் நமக்கு அந்திம ஸ்மிருதியில நம்ம பெருமாள் நினைக்கலன்னா நமக்கு மோட்சம் கிடையாதுங்கும் பொழுது பிரபத்தி பண்ணவாளுக்கு தயாதேவியே பெருமாள் மூலமாக நமக்கு அந்த அந்திம ஸ்மிருதியை கொடுக்கிறா அப்படின்றது வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். அதே மாதிரி குணங்கள்லே தயாதான் ரொம்ப முக்கியமான குணம். பிராட்டியை கூட பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூமாதேவி லீலாதேவி ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவளுக்கு அந்த தயைன்ற குணம் இருக்கிறதுனாலதான் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம். தாயாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம நினைச்சதெல்லாம் தயாதேவியே நடத்தி கொடுக்கறா அப்படின்னு இன்னும் புகழ்றா அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். சுவாமி தேசிகன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இப்ப அற்புதமான ஸ்லோகம். திசி திசி கதி வித்பிர் தேசிகைர் நீயமானா திரதரம் அனுகம்பே தியான லக்னா குணைஸ்துவம் பரிகத விஷசைல பாரமாரோபயந்தி பவஜலதிகதானாம் போதபாஹத்ரி பவித்ரி அப்படின்னு சுவாமி தேசிகன் என்ன சொல்றாரு, தயைன்றது ஓடம், இந்த சம்சார சாகரம்ன்றது ரொம்ப கஷ்டம். இந்த சம்சாரத்துல திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு நம்ம இருந்துட்டேதான் இருக்கணும். திருப்பியும் ஒரு பிறப்பு, அந்த பிறப்புல நம்ம என்னதான் மனுஷனா பிறப்போம்னா அது துர்லபம். மனுஷன் ஜென்மம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு பூச்சியாவோ புழுவாவோ ஒரு கல்லாவோ மரமாவோ எப்படி வேணா இருக்கலாம். அது நம்ம பண்ண புண்ணிய பாவத்தினால அப்படியே ஒரு மனுஷ ஜென்மா கிடைச்சாலுமே அப்ப ரொம்ப சந்தோஷமானா அதுல எவ்வளவு இதுக்கு பிறந்தனும், திருப்பியும் கஷ்டப்படணும், படிக்கணும், அதுக்கப்புறம் உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்கிறது, அப்படி இப்படின்னு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. ஏதோ ஒரு அதிசய இதனால நம்மளுக்கு எல்லாமே அமைஞ்சிட்டாலும் அடுத்த ஜென்மால இந்த சந்தோஷம் எல்லாம் இருக்குமான்னு நினைக்க முடியாது. இப்ப நம்ம இருக்கிற இந்த சம்சார சாகரம் பாக்குறதுக்கு சில பேருக்கு சுகமா இருந்தாலுமே இது ரொம்ப கஷ்டம். அது இல்லாம இந்த சுகங்கள் அப்படின்றது தாற்காலிகம் தான். இப்ப ஒரு விஷயம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஸ்வீட் பண்ணி சாப்பிடுறோம்னா அந்த சாப்பிடச்ச ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இல்ல, திருப்பி நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுறதோ. அப்ப எந்த ஒரு சுகமே சில நாளைக்கு தான், நம்ம எவ்வளவு சம்பாதிச்சு வச்சாலும் என்னைக்கோ ஒரு நாள் இதெல்லாம் விட்டுட்டு போக வேண்டியதுதான் அப்படின்றது இந்த சம்சார சாகரம் ரொம்ப கஷ்டம். திருப்பி திருப்பி திருப்பி பண்ண பாவத்துக்கு பல யுகங்கள் எடுக்கணும். அப்ப இந்த சம்சார சாகரத்திலிருந்து பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா இந்த சாகரத்துல இருக்கும்பொழுது என்ன இருக்கணும், நமக்கு ஒரு போட்டு வேணும். அந்த படகு இருந்தா தான் அதுல ஏறி சுலபமாக நம்ம போயிட முடியும். அப்ப தயாதேவி தான் நமக்கு ஒரு போட்டு மாதிரி இருக்கா அப்படின்றத போத்தபாத்ரி பவித்ரி அப்படின்னு சுவாமி தேசிகன் நீங்க சொல்றாரு. ஒரு தெப்பம், தெப்பம் இருக்கிற மாதிரி தயாதேவி இருக்கலாம். போத்தபாத்ரினா இங்க தெப்பம். அந்த தெப்பத்துல நம்ம ஏறி போனா கூட எல்லாராலையும் அந்த சமுத்திரத்துல வந்து தெப்பத்தை ஓட்டிட முடியுமா? ஒரு போட்டு ஓட்டணும்னா அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் சமுத்திரத்துல நடுவுல போய் எங்கேயாவது நிறுத்திட்டோம்னா நம்ம எந்த பக்கம் போனாலும் சமுத்திரமாவே தான் இருக்கும். அதுக்கு அவளுக்கு தான் அந்த சமுத்திரத்தை ஓட்ட தெரிஞ்சவன் எக்ஸ்பர்ட்டா இருக்கவனுக்கு தான் அது கரை எந்த பக்கம் வரணும், எப்படி டைரக்ஷன் பார்க்கணும், அந்த காம்பஸ வச்சு எந்த பக்கம் என்னென்ன இருக்குன்றது அவளுக்கு தான் தெரியுமோ. அப்ப சுவாமி தேசிய நீங்க என்ன சொல்றேன்னா, அந்த ஆச்சாரியர் அப்படின்னு நமக்கு அனுகிரகம் பண்ணி நமக்காக பிரபத்தி பண்றேன் இல்லையா, அந்த ஆச்சாரியன் தான் அந்த தயை அப்படின்ற படக ஓட்டி அந்த சம்சார சாகரத்தை இக்கரையிலிருந்து அக்கரையில சேர்த்து விடுறது ஆச்சாரியர் தான் அப்படின்றத சுவாமி தேசிகன் இங்க அற்புதமா எடுக்கிறார். தயைன்ற படகு இருந்துட்டா போருமான, நமக்கு தான் அந்த தயா குணத்தை பத்தியே தெரியலையே. நம்ம போய் பெருமாள் கிட்ட இன்னும் இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம்னா அப்ப பகவானுடைய தயை நமக்கு இன்னும் புரியாம இருக்கு. அப்ப அந்த தயைய புரியாத போது நம்ம அதை வந்து சுலபமா ஓட்டிட முடியாது அந்த சம்சார சாகரத்துல. அதுக்கு தெரிஞ்சது யாருன்னா ஆச்சாரியர்கள் அப்படின்னு திசி திசி கதி வித்பிர் தேசிகை நூயமானா அப்படின்னு சமுத்திரத்து நடுவுல இருக்கும் பொழுது திசி திசின்றது திக்கு போறது நமக்கு தெரியாது. எந்த பக்கம் போனா நமக்கு முதல்ல லேண்ட் வரும் அப்படின்றத ஒரு ஆச்சாரியன் தான் ஒரு ஓட்டி நம்மளை கூட்டுன்னு போற அப்படின்னு சொல்லி ஸ்திரதரம் அனுகம்பே ஸ்தியான லக்னா குணைஸ்துவம். அந்த கப்பலானது எப்படி இருக்குன்னா ஸ்திரதரம் அப்படின்னு ஸ்திரமாகவும் அற்புதமா ஸ்தானி லக்னான்னு நல்லா கட்டப்பட்டிருக்கு. மற்ற குணங்களாலே ஞானம் சக்தி அப்படின்ற குணங்களாலே அது போட்டு கட்டி நல்லா கட்டியிருக்கா, அதனால நம்மளுக்கு எந்த ஆபத்தம் கிடையாது. நடுவுல இருந்து ஜலம் வந்துடும் திருப்பி மூழ்கிடுவோம் அப்படின்லாம் கிடையாது. அந்த பல குணங்களாலே கட்டப்பட்டது. ஆனா அதை ஓட்டுறதுன்றது பெரிய பெரிய அலையெல்லாம் வரும் சமுத்திரத்துல. சின்ன அலையில கூட அந்த அந்த அலையில வந்து அவன் எப்படி எந்த பக்கத்துல அதை போட்டு அதை திருப்பணும் அப்படின்றது எல்லாம் அது ஓட்டி ஓட்டுறது வாழ்க்கைதான் நல்லா தெரியும். அதுவும் சாதாரண நதியில ஓட்டுறவனால சமுத்திரத்துல போய் ஓட்டிட முடியாது. எப்படின்னா நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் தெரிஞ்சவாள்ல போய் ஒரு பெரிய கங்கா நதியில நீச்சல் அடிக்க சொன்னா அடிக்க முடியாது. அது அது வேகமா போற ஜலம். அப்ப சமுத்திரம்னா இன்னும் எப்படி இருக்கும், அந்த அலைகள் எப்படி இருக்கும், அதுவும் நடுவுல் பக்கம் போனா ஒண்ணுமே புரியாது. அதுலயும் திடீர்னு மழை வந்தா என்ன ஆகும், அப்ப இதுவே காணாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் அவளுக்கு தான் தெரியும். அதெல்லாம் பார்த்து ஓட்டுறது வந்து ஆச்சாரியனா இருக்கார். பரிகத விஷசைலம் பாரமாரோ பயந்தி அப்படி ஓட்டின்னு நம்மள எங்க கூட்டிட்டு போறா அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு அப்படின்னு சொல்லல சுவாமி தேசிகன். எங்க கொண்டு போறான்னா விஷசைலம் அந்த விஷசைலாதிபதியான திருமலையில அந்த திருமலை அந்த அது பக்கத்துல கரைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாளாம். அப்படின்னா எதுனா மோட்சம் எதுன்னா அப்படின்னா திருமலையே மோட்சம் தான். அந்த வைகுண்டத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். திருமலைன்றதே வைகுண்டம் தான், சாட்சாத் கலியுக வைகுண்டம்னு சொல்றோம் இல்லையா. பெருமாளை போய் சேவிச்சாலே இதுதான். அதனாலதான் ஆச்சாரியர்கள்லாம் கேட்கும் பொழுது வைகுண்டத்தை விட என்னன்னா எனக்கு திருமலையிலே ஒரு கைங்கரியம், எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு நம்ம இதை விஸ்தாரமா இதுக்கு அடுத்த இன்னைக்கு கடைசி ஸ்லோகத்துல பார்க்க போறோம். அப்படி அந்த திருமலையிலே கீழே அந்த பிரபத்தியேதம் கிரிம்பிராயகான்னு முதல்ல சொன்னார் இல்லையா, அந்த மலையில கூட இல்ல, அந்த மலை அடிவாரத்திலேயே கொண்டு சேர்த்துருமாம். அங்க சேர்ந்தாலே பெருமாள் நம்ம வந்து எப்படின்னா ஆபத்துல இருக்கிறவாளுக்கு கரையை பார்த்த உள்ள ஒரு மனுஷாளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ. ஒரு யானைகள் வந்து காட்டுல இருக்கு, குழந்தை குட்டியோட அந்த காட்டுல இருக்கு, அந்த அந்த காடுதான் அதுக்கு சாஸ்வதம்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் எங்க பார்த்தாலும் ஒரே நெருப்பு பத்தின்னு எடுத்து அப்ப ஓடி அந்த நெருப்புக்கு பயந்து ஒவ்வொன்னு ஒவ்வொரு மூலையில போயிடுது. அப்ப கொஞ்ச நாய் கழிச்சு ரொம்ப திரியாம அதனுடைய குழந்தைகள்லாம் எங்க இருக்குன்னு பார்க்க முடியாம எங்கெங்கயோ இருக்கும் பொழுது அந்த காட்டு தீலாம் அணைஞ்சு ஏதோ ஒரு இடத்துல வந்து திருப்பியும் அதெல்லாம் மீண்டு ஒரு கரையில வந்தா எப்படி சந்தோஷமா இருக்குமோ அப்படி இந்த ஜீவனும் அந்த அந்த சம்சார சாகரத்துல கடந்தா அப்ப பெருமாள் கிட்ட நம்ம போய் சேர்ந்தோம் அப்படின்னு நம்ம அந்த குட்டியான எப்படி அம்மாவையான பாக்குறதோ நம்மளுடைய ஜெகன் மாதா ஜெகன் பிதாவான பெருமாளை பார்க்கும் பொழுது அதே சந்தோஷத்தோட இருப்போம் அப்படின்னு அந்த திருமலை அடிவாரத்திலே போய் சேர்க்குமாம். பவ ஜலதி கதானாம் போத்த பாத்ரி பவித்ரி அப்படின்னு பவ அப்படின்னு சம்சார ஜலதி சமுத்திரம், அந்த சம்சார சமுத்திரத்தை கதானாம் எப்படி நம்மளால மீண்டு வர முடியும் அப்படின்னா அந்த தெப்பமான அந்த தயினாலே அப்படின்றது இங்க சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சொல்றது. அதனாலதான் ஆச்சாரியர் மூலமாக பிரபத்தி அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஸ்வனிஷ்டைன்னு உண்டு, நம்மளே கூட பிரபத்தி பண்ணி பகவான் கிட்ட அடையலாம். ஆனா அதுக்கான அந்த கர்மாக்கள் நமக்கு இருக்கா, அந்த பக்தி இருக்கா, நம்ம பெருமாள் மேல அந்த நம்பிக்கை. ஏன்னா மோட்சம் அப்படின்னா அதீத விசுவாசம் இருக்கணும். சும்மா ஒருத்தர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படின்னு போய் அவகிட்ட கேட்டனா ஒரு நம்பிக்கை இல்லாத போய் கேட்டா எப்படி, மகாவிஸ்வாசம் இருக்கணும் சரணாகதி பண்ணணும்னா. அப்போ ஒரு வாட்டி சரணாகதி பண்ணிட்டா திருப்பியும் போய் பெருமாள் கிட்ட என்ன ஏன் கஷ்டப்படுத்துறியா அப்படின்னு கேட்கக்கூடாது. நீதான் நான் உன்னுடையவன் அப்படின்னு அவருக்கே நம்ம அர்ப்பிக்கிறது தான். அப்படி நம்மளால அந்த விசுவாசம் நமக்கு வருமானு தெரியல, நமக்கு அப்பேற்பட்ட அனுஷ்டானங்கள் இருக்கா, அப்பேற்பட்ட பக்தி இருக்கான்னு நமக்கு தெரியல. அதனால ஆச்சாரியர்கள் நமக்கு பண்றா, அதனாலதான் நம்ம சுவாமிகள் கிட்ட போய் பிரபத்தி பண்ணிக்கிறோம். இது ஒரு வாட்டி ஆச்சாரியன் மூலமாக ஏன் முக்கியம் அப்படின்னு தேப்பெருமாளே ஆறு வாக்கியங்கள் சொல்லும் பொழுது அகமேவ பரம் தத்துவம் தரிசனம் பேதமேவச்ச உபாயேஷு பிரபத்திசா அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அப்படின்னு சொல்லும்பொழுது தேகாவசானிய முக்திசா பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயாக அப்படின்னு பூர்ணமான ஒரு ஆச்சாரியரை தேடி பிடியும் அப்படின்றதுதான் கடைசி கேள்விக்கு பாஷ்யக்கார் கிட்ட சொல்றது. தானே பண்ணலாமேன்னா தானே பண்ணலாம், ஆனா அதுக்கான அனுஷ்டானம் இருக்கணும். இப்ப பாஷ்யக்காருக்கு அனுஷ்டானம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பாஷ்யக்காருக்கு இருக்கு, அவரால் பண்ணி காட்ட முடியும். ஆனா நம்மளுக்கு எல்லாருக்கும் அவர் பண்ணி காட்டதான் அவருடைய அவதாரமே, அதனால நம்மளுக்கு பண்ணி காட்டுறதுக்காக தான் அவ ஆச்சாரியன் மூலமாக அவ பண்ணிக்கிறார். அதனால பூர்ணாச்சாரியன்னு மகாபூர்ணரத்தை சுவாமி பாஷ்யக்கார் ஆசிரியிக்கிறார். தேப்பெருமாள் சொன்னார் ஆச்சாரியன் மூலமாகத்தான் அப்படின்னு. அப்ப ஒரு வாட்டி சுவாமி பாஷ்யக்கார் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார் அவ சிஷ்யாளுக்கெல்லாம். சுவாமி பாஷ்யக்கார் ராமானுஜர் எப்பேற்பட்டவர், அவ சிஷ்யாலாம் அப்பேற்பட்டவ, அதே மாதிரி கூறத்தாழ்வார். அப்புறம் திருமலை நம்பியுடைய குமாரர் குளிகை பிரான் பில்லான் அப்புறம் கூறத்தாழ்வார் அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்கிற இடம். அந்த காலக்ஷேபம் ஆயிட்டு இருக்கும்பொழுது அன்னைக்கு விபீஷணன் சரணாகதி, விபீஷணன் வந்தே தன்னுடைய சொந்த அண்ணாவான ராவணனை கூட விட்டுட்டு அதர்மம் பக்கத்துல நான் இருக்க மாட்டேன், தர்மம் பக்கத்துல தான் இருப்பேன்னு ராமர் கிட்ட வந்தேர். ஆனா எல்லாருமே வந்து திட்டா, விபீஷணனை நம்ம சேர்த்துக்க கூடாது, அவன் சத்ரு பட்சத்துல இருந்து வந்ததுனால நமக்கு அவனுடைய குணங்கள் தெரியாது, நம்மளுடைய என்ன ஸ்ட்ரென்த்னு பாக்கிறதுக்காக கூட அவர் வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க வானரர்கள்லாம். சுக்ரீவன் வந்து நம்மளே ஏமாத்திட்டு போயிடுவான், நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு ராவணனுக்கு திருப்பி சொல்லாலும் சொல்லிடுவான், அதனால சேர்த்துக்க கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்றான். அப்படி சொல்லிட்டே இருக்கும் பொழுது பாஷ்யக்காருக்கு ஒரு சிஷ்யர் பிள்ளை உரங்கா வில்லிதாசர் அப்படின்ற சிஷ்யர் என்ன பண்ணாருனா அந்த காலக்ஷேபம் நடுவில் அப்படியே எழுந்து கிளம்பிட்டாராம். காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது நடுவுல போறது பத்தி கிடையாது, அந்த காலத்துல எல்லாம் அவ ஆச்சாரியன் ஆரம்பிச்சா அப்படியே அவ அதுக்கு முன்னாடி உட்காந்து அதுக்கப்புறம் காலக்ஷேபம் பூர்த்தியா முடிஞ்ச உடனே திருப்பியும் சேவிச்சுட்டு தான் ஆச்சாரியன் அப்புறம் நியமிச்சவன தான் அவ கிளம்புவான். நடுவுல எழுந்துக்கிறது, நடுவுல தீர்த்தம் சாப்பிட்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அந்த சமயத்துல. ஆனா இவரோ தெரிஞ்சவர், அப்படி எழுந்து நடுவுல போக மாட்டேர். அதனால பாஷ்யக்கார் கேட்கிறார் ஏன் சுவாமி என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப அதுக்கு சொல்றார் விபீஷணன் எப்பேற்பட்டவன் தர்மாத்மா, தன்னுடைய சொந்த அண்ணனையே அதர்மம் பண்ணான்னு சொல்லி விட்டுட்டு தன் மனைவி மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமர் கிட்ட வரும்பொழுது அவருக்கே இப்படி ஒரு பரீட்சையா, அவரையே சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கமானாமான்னு ஒரு பரீட்சைன்னா நான் எந்த சுகத்தையும் உடலையே, பெருமாளுக்கு சரணாகதி பண்ணும்போது என்ன என் வீடெல்லாம் விட்டு கொடுத்துட்டேனா, என் பசங்கள் மனைவி எல்லாரையும் விட்டு கொடுத்துட்டேனா, எதுவுமே விட்டு கொடுக்காம தானே நான் இருக்கேன், இதையேதான் இதுவா நினைச்சுண்டு சந்தோஷமா நினைச்சுண்டு இந்த ஜீவிதத்துல நான் இருக்கும் பொழுது அடியனுக்கு மோட்சம்ன்றது ஒன்னு கிடைக்குமா, கஷ்டமாச்சே விபீஷணிக்கே கிடைக்காதது எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பாஷ்யக்கார் அப்படி எல்லாம் கிடையாது சந்தோஷமா உக்காரும் அப்படின்னா. அப்போ பாஷ்யக்கார் அங்க சொல்ற யாரும் கவலைப்படவானா, இங்க இருக்கிறவா அத்தனை பேருக்குமே மோட்சம் சத்தியம், எப்ப எனக்கு மோட்சம் சத்தியமோ உங்க எல்லாருக்கும் மோட்சம் சத்தியம், எங்க ஆச்சாரியரான பெரிய நம்பிக்கு மோட்சம் சத்தியமோ அப்ப எனக்கு மோட்சம் சத்தியம், அவருடைய ஆச்சாரியரான ஆளவந்தாருக்கு மோட்சம் சத்தியமோ அப்ப பெரிய நம்பிக்கைக்கு சத்தியம், அவருடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பிக்கை சத்தியமோ அப்ப ஆளவந்தாருக்கு சத்தியம், அவருடைய ஆச்சாரியர் உயக்கொண்டாருக்கு எப்ப மோட்சம் சத்தியமோ மணக்கால் நம்பிக்கை, அவருடைய ஆச்சாரியர் நாதமுனிக்கு எப்ப மோட்சம் சத்தியமோ அப்போ உயக்கொண்டாருக்கு சத்தியம், அவருடைய ஆச்சாரியர் நம்மாழ்வார் அப்படின்னு கேட்கலாமா. பிரபன்னஜன கூட்டஸ்தராச்சே சாட்சாத் விக்ஷசேனருடைய அவதாரம், பிரபத்தி மார்க்கத்தை இந்த பூலோகத்துக்கு கலியுகத்திலே வந்து உபதேசம் பண்ணவே அவதாரம் பண்ண பெருமாள் நம்மாழ்வார் ஆழ்வார். அப்ப அப்பேற்பட்டவர் அவர், அவருக்கு மோட்சம் சத்தியமானு கேட்க முடியுமா? அப்போ இந்த பரம்பரையில வந்தவா ஆச்சாரியன் திருவடியை பிடிச்சவாளுக்கு மோட்சம் சத்தியம்தான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே அங்க சிஷ்யாக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ அந்த இடத்துல பாஷ்யக்கார் ஒரு விஷயத்த சொல்ற, விபீஷணன் மட்டும் தனியா வரல, விபீஷணனோட கூட மூணு பேர் வந்தா அவளுடைய மித்திரர்கள், அவளுக்கும் அந்த ராவணனை பிடிக்காம அவள்தான் சின்ன வயசுல இருந்தே விபீஷணனோடயே இருந்தவா நல்லத்தையே கேட்டவா, அதனால அவளும் அவளுடைய மனைவிகள் ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு அவளும் வந்துட்டான், விபீஷணன் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் நாங்கள் இருப்போம் அப்படின்னு வந்துட்டான். அப்ப விபீஷணனுக்கு தான் இத்தனை கேள்வியே தவிர விபீஷணனை எப்ப சேர்த்துண்டாச்சோ அதுக்கப்புறம் மத்த பின்னாடி மூணு பேர் இருக்காளே அவா யாரு, அவாள ஒருவேளை ஏமாத்தி ராவணன் வந்து விபீஷணனை வேவு பார்க்க அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையான்னு கேள்வி வரல, எப்ப விபீஷணனை சேர்த்துட்டேரோ அங்க இருக்கிற பின்னாடி அத்தனை பேரையும் சேர்த்துட்டேர் அப்படின்னு அந்த இடத்துல பாஷ்யக்கார் அதை எடுத்து காட்டு. அதனாலதான் நம் விபீஷன் என்ன பண்ணான், தானா போயிட்டு அவன் வந்து சரணாகதி அப்படின்னா, நான் வந்திருக்கேன், உம்மோடையே நான் இருக்க போறேன், உமக்கே கைங்கரியம் பண்ண போறேன் அப்படின்னு அவனா வந்தான். அப்ப அவனா சரணாகதி பண்ணும்பொழுது இவ்வளவு கேள்விகள் இருக்கு. உண்மையிலேயே இவன் வந்து விசுவாசம் இருக்கா, நம்ம பக்கம் தானான்னு. ஆனா எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை, என்னுடைய ஆச்சாரியர் மோட்சம் கிடைச்சவர், அவர் அவர் அவருடைய தாசன் நான் அப்படின்னு எப்ப வந்தானோ, அப்ப வைகுண்டத்துல கேட்பாளா நீ யார் அப்படின்னு கேட்பா, நீ ஏன் இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு. அடியேன் ராமானுஜி தாசன், ஆஹா நீரியே வெள்ள நிக்கிறார் உள்ளவாரம் அப்படின்னு வாழாம் நித்தியசூரியல். அப்படி அந்த ஆச்சாரியர் பரம்பரையை யார் ஒருத்தர் சொல்லிட்டாரோ, அடியேன் தாசன் அடியேன் ராமானுஜ தாசன் யார் சொல்லிட்டாலோ, அவளுக்கு அங்க எந்த இடத்துலயுமே யாரும் கேள்வி கேட்கறதுக்கே கிடையாது அப்படின்றது இந்த இடத்துல விஸ்தாரமா சொல்றாரு. அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியின் அனுகிரகம், அந்த ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியருக்கு தெரியும் தயாதேவியை பத்தி, நமக்கு தெரியல. நம்ம வந்து பெருமாள் மேல விசுவாசம் இல்லாததுனால ஏதோ கஷ்டம் கொடுக்கிறதே நம்மளுக்கு, ஏன் நமக்கு மட்டும் கஷ்டம் வருது, நானும் டெய்லி கார்த்தாலேயே இருந்து 10 பிரதட்சணம் பண்றேன், பெருமாளை சேவிக்கிறேன், கோவிலுக்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பிரதட்சணம் பண்றேன்னு எதோ சொல்றோம், ஆனாலும் எனக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்கிற பெருமாள் அப்படின்னே தான் நம்ம சொல்றமே தவிர, உண்மையிலேயே நம்மளோட நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் நடந்திருக்குன்றது அதை நம்ம வந்து யோசிச்சு பாக்குறது இல்ல. பகவான் எவ்வளவு கருணை பண்ணியிருக்கார் நமக்கு அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்த்து அப்பதான் புரியும். அதனால அந்த பகவானுடைய தயையை நம்ம புரிஞ்சிக்காததுனாலதானே நம்ம இப்ப ஏற்பட்ட சில நமக்கு வந்து கேள்விகள்லாம் வருது. அது ஆச்சாரியர் மூலமாக நமக்கு அதெல்லாம் தீரணும். மகாவிஸ்வாசம் நமக்கு இல்லாததுனால ஆச்சாரியன் மூலமாகத்தான் அந்த ஆச்சாரியருக்கு தயாகுணம் தெரிஞ்சதுனால இவன் இப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் பகவானுடைய தயை அப்படின்றது இன்னும் அதிகமா இருக்கிறதுனால இவரை சொல்லி நமக்காக மோட்சத்தை வாங்கி தரையர் அப்படின்றதுனால அவர்தான் அந்த படகை அத்தி அத்தியுதமாக ஓட்டவர் அப்படின்னு நம்ம சம்சாரத்திலிருந்து நீங்கணும்னா நமக்கு ஒன்னே ஒரு வழிதான், ஆச்சாரியனுடைய அனுகிரகம் அப்படின்றத இங்க சொல்றேன். அதுக்கு அடுத்த ஸ்லோகம், பரிமித பல சங்காத் பிராணின கிம் பச்சானாக நிகம விபணி மத்தியே நித்தியமுக்தானுசக்தம் பிரசதனமனுகம்பே பிராப்தவத்யா பவத்யா ருஷகிரி ஹரிநீலம் வெஞ்சிதம் நிர்விசந்தி. நம்ம வந்து பகவான் எப்பேற்பட்ட பலனை கொடுக்கிறவர் அப்படின்றத புரியாம தெரியாம ஏதேதோ அல்ப பலத்துக்கெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். அதனால பரிமித பல சங்கால் பலம், சின்ன சின்ன பலத்தெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்காகவே நம்ம பரிமிதமாய் இதுதானோ அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். பெருமாள் கிட்ட போய் எனக்கு வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளயும் நிறைய துட்டு கொடு, நிறைய உத்தியோகத்தை கொடு அப்படின்னு எதேதோ கேட்கிறோம். ஆனா இது எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. அது என்ன சொல்றாருன்னா, பிரசத்தனம் அனுகம்பே நிகம விபணி மத்தியே நித்தியமுக்தானுசத்தம். நிகம விபணி அப்படின்றது, நிகம விபணினா வேதம். அந்த வேதம்ன்றது எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட் மாதிரி. நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போனோம்னா நிறைய கடைகள் இருக்கும், எவ்வளவோ கடைகள் இருக்கும். அதுல ஒன்னுத்துல காய்கறி விற்கும், இன்னும் கொஞ்சம் இந்த இப்ப இந்த காலம் மால் அப்படின்னு சொல்றா பாத்தீங்களா, உள்ள எதுதோ இருக்கும். அதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியிலயே பார்த்துட்டு ஏதோ இந்த வஸ்துக்கள்லாம் இருக்கே, இது நல்லா இருக்கு, பார்த்தது எல்லாம் பார்த்தவொன்னு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தோணும் நமக்கு இதுவே அப்படின்னு. யாருமே உள்ளேயே போக மாட்டான். சில பேருக்கு பயம், உள்ள போனா நம்ம அதிகமா செலவிடுமோன்னு பயம். அப்படின்னா இங்க வேதத்துல சொல்லும் பொழுது உள்ள போய் நம்ம ஆராய்க்க முடியல, ஏன்னா நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஞானம் கிடையாது. அதனால நம்ம வந்து நமக்கு அந்த யோக்கியத்தை இல்லையோ அப்படின்னு நம்ம விட்டுட்டு மேலோட்டமா வேதத்தை பார்த்தா வேதம் என்ன சொல்றது, பலன் கொடுக்கறது. இந்த நீ இந்த கர்மாவை பண்ணா உனக்கு இந்த பலன், அப்ப இந்த கர்மாவை பண்ணா உனக்கு இந்த பலன், அதுலயே புத்திரகாமேஷ்டி ஆகம், அதுக்கப்புறம் துட்டு சம்பாதிக்கிறதுக்கு, அப்படி பல பல இடத்துல பலது சொல்றது. ஏன்னா வேதம்ன்றது பொது, அது வந்து ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. யாருக்கு மோட்சம் வேணுமோ அவளுக்கு மட்டும் வேதம் கிடையாது, எல்லாருக்கும் இந்தந்த உலகத்துல எப்பேற்பட்ட வாளுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அத்தனை ஆசையும் தீர்த்து வைக்கணும் இல்லையா. நம்ம சாப்பிடாத காய்கறி அப்படின்னா மார்க்கெட்ல விற்கவே கூடாதுன்னா எப்படி, யாரோ ஒருத்தர் சாப்பிட போறான், கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காதுன்னா மார்க்கெட்ல கத்திரிக்காவே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமான்னு. வேற ஒருத்தனுக்கு உதவி ஆகுறதுனால அந்த கத்திரிக்காவும் இருக்கு. அந்த மாதிரி வேதத்துல எல்லா பலனையுமே சொல்லி இருக்கு. எந்தெந்த மக்கள் எந்தெந்த பலனை ஆசைப்படுறாலோ அந்தந்த பலன் எல்லாமே வேதம் தருது. ஆனா அது ஆச்சாரியன் மூலமாக நமக்கு அந்த ஞானம் வந்து அந்த பலத்துக்கு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா வேதாத்தியானம் பண்றவா நம்ம சம்பிரதாயத்துல யாருமே பலன் கருதி வேதாத்தியானம் பண்ணல, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுக்கு வேதாத்தியானம், பெருமாள் பின்னாடி பாராயணம் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான், அதுக்காகவே தான் வேதாத்தியானம் பண்றா. அதுதான் நம்ம சம்பிரதாயத்திலிருக்கும் நிறைய வேற இத்தராளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவ வந்து என்ன இந்த இந்த மந்திரத்தை சொன்னா இது நடக்கும், அந்த மந்திரத்தை சொன்னா இது நடக்கும்னா அது அப்படியே ஜபிச்சுதான் அது நடக்கும், நடக்கும் சத்தியம்தான். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. வேதத்துல பூர்த்தியா வேதாந்த பாகத்துல எல்லாம் சொல்லும் பொழுது அந்த பரபிரம்மமான பகவான் இந்த சம்சார சாகரத்துல இது எதுவுமே தாத்காலிகம், எதுவுமே சாஸ்வதம் கிடையாது, சாஸ்வதமான பகவானே அடையணும் அப்படின்றது அந்த ஞானத்தை அதை புரிஞ்சுட்டா மத்த எல்லாத்திலயுமே நம்ம எப்படி வேதம் பண்ணும் பொழுது எப்படி பண்ணணும்னா இந்திரனுக்கு பண்ணணும் சந்திரனுக்கு பண்ணணும் யாகம் பண்ணாலும் அதுக்கு அந்தர்யாமியான பகவானுக்கே எந்த பலனும் எனக்கு வேணாம், பெருமாளுக்கு பெருமாளுக்கு நான் கைங்கரியத்துக்காக இந்த ஹோமத்தை பண்றேன் பகவத் அர்ப்பணம் அப்படின்னு பண்ணா பெருமாள் அதை விட அற்புதமான பலன்களை கொடுப்பேர் அப்படின்னு. அப்போ வெளியிலயே பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டா உள்ளதான், ஏன்னா வெளியில வந்து பாத்தோன்னா முதல்ல பிளாஸ்டிக் எல்லாம் விற்பா, கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போனா மால்ல பெரிய நகைக்கடைகள்லாம் இருக்கும், நம்ம பார்க்கவே போய் உள்ளே போனாதானே, உள்ள போனாதானே தெரியும் பெரிய நகைக்கடைகள் இருக்குன்னு. அப்போ வெளியில இருந்தே பார்த்து அந்த பிளாஸ்டிக்கை வாங்கிட்டு போயிட்டா நமக்கு எந்த மாதிரி பிரயோஜனம் இல்லையோ, வெளியாக வேதத்தை பாக்குறவா அந்தந்த பலனுக்காக ஆகா இவா சொன்னா அவா சொன்னா இந்த ஹோமம் பண்ணா இது நடக்கும் அந்த ஹோமம் பண்ணா அது நடக்கும்னு பண்ணா அது அந்தந்த பலனை கொடுக்கும், பலனை கொடுக்காதுன்னு வேதம் என்னைக்குமே சொல்லாது. ஆனா அந்த பலனுக்காக நம்ம இருக்கக்கூடாது, மோட்ச பலனையே நம்ம விரும்பணும் அப்படின்னு. பரிமித பல சங்கா பிராணின கிம் பச்சானாகனு அல்பமாகவே நிறைய பேர் இருக்கா, அந்த அல்பமான விஷயங்களுக்காகவே அந்த மந்திரங்களை சொல்றான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா பெருமாளுக்காகவே கைங்கரியத்துக்காகவே சொன்னோம், நிகம விபணி மத்தியே நித்திய முக்தானுசக்தம். அப்போ அந்த நடுவுல போனாதான் அந்த வேதம் அப்படின்ற அந்த மார்க்கெட் அதுக்குள்ள போய் அதை விஸ்தாரமா படிச்சாதான் அங்க வந்து நித்திய முக்தானுசக்தம்னு நித்தியம் எப்பொழுதும் முத்துக்கள் போலே இருக்கிற வைரங்கள் தான் கிடைக்குமாம். அப்போ இங்க இன்னொன்னு அர்த்தமா இங்க சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது சுவாமி தேசிகனுடைய திருவிழம்னா நித்திய முக்தானுசக்தம்னா பகவான் சர்வேஸ்வரன் வைகுண்டத்துல நித்தியர்கள் முக்தர்கள் அப்படின்னா ஜீவாத்மா ஆத்மா அப்படின்னு பிரிக்கும் பொழுது நம்மள வந்து ஜீவன் அப்படின்னு பிரிக்கும் பொழுது ஜீவன் அப்படின்றத மூணா பிரிக்கிறார், பத்தர்கள் முக்தர்கள் அப்புறம் நித்தியர்கள் அப்படின்னு. பத்தர்கள்னா நம்மள மாதிரி ஆள் கர்மாக்களாலே நம்ம இங்க திருப்பியும் பிறந்து வளர்ந்து திருப்பியும் மரணிச்சுன்னு இப்படியே இருந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்கும். முக்தர்கள்னா யார் பிரபத்தியாயி மோட்சத்துக்கு போய் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பகவானுக்கு கைங்கரியம் பண்றாளோ அவள்லாம் முக்தர்கள். நித்திய சூரியர்கள் அப்படின்னா எப்பயுமே அவ வந்து கர்மாக்களால பறக்கல, முதல்ல இருந்தே அனாதிகாலமாக அனந்தகருடைய விசேஷனர்லாம் பார்த்தா அவ இங்க வந்து பறந்து மோட்சம் அடையில அவ அந்த அனாதி காலமாகவே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா அனந்தன்களுடன் விஸ்வசேனர் அவள்லாம் அப்பேற்பட்டவாள்லாம் நித்திய சூரியன். அப்படி நித்தியர்களுக்கும் முக்தர்களும் வைகுண்ட லோகத்துல அவள்லாம் சர்வஜர்கள். எப்ப மோட்சம் ஒருத்தன் அடைஞ்சிட்டானோ ஒருத்தன் வைகுண்ட லோகத்துக்கு போறானோ அவன் இந்த பிராகிருத சரீரத்தை விட்டுட்டு அழியக்கூடிய சரீரம் வயசானா எப்படி ஒருத்தனுக்கு கிழவன் ஆயிடுவானோ அப்ப இந்த ஓட முடியாது கண்ணு பார்க்க முடியாது அப்படி ஆயிடும். இந்த சரீரத்தெல்லாம் விட்டுட்டு அங்க போய் அப்ராக்கிருத சரீரம் எப்படி பெருமாள் இருப்பாரோ அதே மாதிரி அந்த சரீரத்துக்கு அழிவு கிடையாது, வலிக்காது, வயசாகாது, நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி நம்மளை நம்ம மாத்திக்கலாம். அப்படி இருந்து பெருமாளுக்கு நம்ம எப்படிலாம் கைங்கரியம் பண்ணணுமோ அப்படி ஆச்சரியமா பண்ணலாம். அவள் சர்வஜர்கள், அவளுக்கு எல்லா ஜ்ஞானமும் வந்துடும். அந்த ஜ்ஞானத்தினால அவ பண்ற ஒரு ஒரு பெருமாளுக்கு பண்ற ஒவ்வொரு கைங்கரியங்களும் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். அதுல எந்த தோஷமும் இருக்காது, நம்ம பண்றதுல பல தோஷங்கள் இருக்கு. ஏன்னா மனசால நம்மளுக்கு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டே இருந்தா கூட நம்ம மனசு எங்கேயோ போகும், எதையோ நினைப்போம், ஏதோ சரி அப்பா அம்மா திட்டாளேன்னு பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் அங்க கிடையாது. அப்பேற்பட்ட அந்த விஷயத்தான அப்பேற்பட்ட பெருமாள் அந்த வேதத்துல சொல்லப்பட்டவர், அந்த பலனுக்கு நம்ம ஆசைப்படணுமே தவிர இந்த காமியார்த்தத்துக்காக பலனை நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு. விஷகிரி ஹரிணி ஈழம் வெஞ்சிதம் நிர்விசந்தி அப்படின்னு அந்த தயாதேவி தான் நமக்கு காட்டி கொடுக்கிறாளாம் இந்த அல்ப பலன்லாம் வேணாம். திருவேங்கடமுடையான ஹரி நீலம் அப்படின்னு நீலக்கல் அப்படின்னு கருப்பாக இருக்கிற கல் அது அற்புதமாக மின்ற எப்பயுமே அப்பேற்பட்ட பெருமாளை வெஞ்சிதம் பார்க்கும்படி அந்த வேதத்தை நம்மளுக்கு புரிய வைக்கும்படி வேதம்னாலே தமிழ்ல மறை அப்படின்னு சொல்லுவோம், அதை மறைச்சுதான் சொல்லணும். அந்தந்த கர்மாக்கள் நல்லது பண்ணாதான் நமக்கு அந்த பெருமாளுடைய அனுகிரகமும் ஆச்சாரியின் அனுகிரகம் வந்து நமக்கு அது புரியும். அப்போ அந்த தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணி நமக்கு அந்த பகவத் விஷயத்தை புரிய வைக்கிறா, அனுபவிக்க வைக்கிறா அப்படின்னு. அந்த கடைசி காலத்துல அந்திம ஸ்மிருதியை கொடுக்கறது மட்டும் இல்ல, வேதத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கும் தயாதேவியே தான் நமக்கு கிருப பண்றா அப்படின்றத இங்க ஆச்சரியமா சொல்றேன். அப்போ வேதம்ன்றது ஒரு சமுத்திரம் மாதிரி, சமுத்திரத்துக்குள்ள போனா ஒவ்வொருத்தரும் சமுத்திரத்துக்கு எதுக்கு போவா, ஒருத்தர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போவா, சில பேர் இந்த சங்கு எல்லாம் எடுத்துன்னு வரத்துக்கு போவா, அதுலயே ரத்னங்கள் இருக்கு, அது எல்லாராலையும் போய் ரத்னத்தை எடுத்துட்டு வர முடியாது, அதுக்குன்னு சில இடத்துல போனோம் அது ரொம்ப கஷ்டம், இன்னும் ஆழமா போகணும். அதுக்கப்புறம் முத்துக்கள் எடுத்துன்னு வர போவா, அப்புறம் உப்பு, சில பேர் ஜலத்தை எடுத்துட்டு வந்து உப்பு தனியா இது பண்ணி உப்பு விற்பா. அப்படி சமுத்திரத்துல எல்லாமே தான் கிடைக்கும், அவாவாளுக்கு எது தேவையோ அவாவா எடுத்துக்கிறா. சில பேர் உப்பு எடுத்துன்னு போறா, மீன் எடுத்துன்னு போறா, அந்த துட்டு அவா போறோம்னு நினைச்சுக்கிறா. ஆனா ஏதோ ஒரு சில பேர் தான் அதுல முத்து எடுக்கிறாளோ. அந்த மாதிரி வேதத்துல மேலோட்டமான அல்ப பலங்களை விட்டுட்டு சாக்ஷாத் பெருமாள் எல்லா தேவதைகளும் அங்க சொல்லப்பட்டதுக்கு காரணம் அந்தர்யாமியான பகவானுக்கே அப்படின்னு அந்த பகவானியே ஹிருதயத்துல நினைச்சுண்டு யார் ஒருத்தர் வேதம் சொல்றாளோ அதை புரிஞ்சுக்கிறாளோ அதை புரிய வைக்கிறதுக்கே காரணம் யாருன்னா தயாதேவி தான். அதை புரிஞ்சின்றவாளுக்கு மோட்சம் அப்படின்றதும் அந்த பலனியே தான் நம்ம வந்து எப்பயுமே பார்க்கணும் அப்படின்றது தயாதேவி தான் நமக்கு இருந்து அனுகிரகம் பண்றா அப்படின்னு. அதுக்கடுத்த 40வது ஸ்லோகம். த்வய் பஹுமதி ஹீனஹ ஸ்ரீநிவாசானுகம்பே ஜகதி கதமிஹான்யாம் தேவி சம்மன்யதேயஹ சகல விபுத சிந்தௌ சன்னிகர்ஷே வஹந்த்யாம் சமயதி மிருக திருஷ்ணா வீச்சிகாபிஹ் பிபாசாம் அப்படின்னு. பெருமாளுடைய தயையை விட்டுறோம் நம்ம, அந்த தயையை பத்தி நம்ம நினைக்கவே இல்லை, ஏதோ நம்ம தான் எல்லாத்தையும் சாதிக்கிற மாதிரி நம்ம நம்மளை நினைச்சுக்கிறோம். எதுவுமே நம்மளுக்கு ஒரு சுலபமா ஒண்ணு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களா, அதனுடைய அருமை தெரியாது அப்படின்னு சின்ன வயசுலயே நமக்கு சொல்லுவாரு அம்மா. எதுவுமே வந்து நம்ம சிரமப்படாம ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்தே துட்டு இருக்கு, போய் அப்பா அம்மா காசுல போய் ஒருத்தன் கார் வாங்கிடுறான்னா அதை ரேஷ் டிரைவிங் தான் பண்ணுவான். அதே அவனே ரொம்ப கஷ்டப்பட்டு அனு சம்பாதிச்சு ஒரு ஒரு ரூபாவா சேர்த்து வச்சு வாங்கினதான் அவன் எப்படி அதை ஆச்சரியமா வச்சுப்பான். அப்ப பகவானுடைய தேய வந்து சில பேர் அதை பாராட்ட மாட்டேங்கிறான். அதனால சொல்ற துவை பகுமதி ஹீனகா ஸ்ரீனிவாசானு கம்பே, ஸ்ரீனிவாசானு கம்பே அப்படின்னா தயைன்னு அர்த்தம். ஸ்ரீனிவாசனோட தயையை யாருமே உனக்கு பகுமதி கொடுக்க மாட்டேங்கிறான். உன் பகுமதி எனக்கு வேணாம். அப்ப என்ன, அப்ப சில பேர் என்ன சொல்ற, அப்பா அம்மா வந்து ஏதோ ஒரு வார்த்தை திட்டா சாப்பிட்டு இருக்கும் பொழுது சரியா ஏதோ தப்பு பண்ணான்னு, ஆயினுமே தாத்துக்கு வரமாட்டேன், எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, நானே என் சொந்த கால நானே சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஏதோ எதிர்த்து எரிஞ்சு பேசிட்டு போயிடுற மாதிரி அந்த தயையுடைய பிரபாவம் தெரியாம, தயாதேவி இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தெரியாம, தன் காலையே நான் நிந்துக்கிறேன் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி, ஜெகதி கதிமிகான்யாம் தேவி சம்மன்யதேயா அப்படின்னு, இந்த ஜெகத்துல வேற கத்தி எல்லாம் பார்த்து எனக்கும் மார்க்கங்கள் தெரியும், தயக்கிட்டதான் போய் நான் நிக்கிறோம்னு எனக்கு அவசியம் இல்ல அப்படின்னு, தேவி சம்மன்யதேயான்னு ஏதேதோ அவளுக்குள்ள இருக்கிற சில பலங்களை வச்சுண்டு அதை தயாதேவிக்கு போட்டியா நினைச்சுண்டு, சகல விபுத சிந்தௌ சன்னிகரிஷே வஹந்தியாம் அப்படின்னு பைத்தியகார மாதிரி இருக்காளாம். எப்பேற்பட்ட தயாதேவி! நமக்கு ஒரு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னால சொந்த காலில நான் நிக்க முடியும்னா கூட அதுக்கு காரணமே தயாதேவின்னு நம்ம நினைக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம்னா கூட அதுக்கு காரணம் பகவத் அனுகிரகம் தான் அப்படின்னு நினைச்சு அந்த வினயத்தோட நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு நானே பண்ணிக்கிறேன் எனக்கு ஒன்றும் பெருமாள் அனுகிரகம் அவசியம் இல்லை அப்படின்னு இப்ப நம்மளே பார்த்தேன்னு நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, எக்ஸாம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ஃபெயிலா போறோம் அப்படின்னா தான் எல்லாரும் கோயிலுக்கு போறோம். அதே சுலபமா நமக்கு பிடிச்ச பேப்பரை நம்ம தைரியமா உள்ள போயிடுறோம். அப்ப அப்ப வந்து பெருமாள் அனுகிரகம் தேவையில்லையா அப்படின்னு, எல்லாத்துக்கும் பெருமாள் அனுகிரகம் தேவைதான். அந்த பேப்பர் ஈஸியா இருக்கு நம்மளால எழுத முடியறதுனாலே கூட அது பெருமாள் அனுகிரகம் தான். நம்மளுடைய சிரமம் கொஞ்சம் இருந்தா கூட நம்ம என்ன சிரமம் போட்டாலும் அது பெருமாள் அனுகிரகம், அவரே அந்தர்யாமியாக இருந்து எல்லாம் நமக்கு நடத்துறேர் அப்படின்னு தான் நம்ம வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம பண்ணணும். ஆனா அதை விட்டுட்டு அந்த தயையை நம்ம மதிக்காம பகுமதி கொடுக்காம நம்மளுடைய இதுவே இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. சகல விபுத சந்தௌ சன்னிகரிஷே வஹந்தியாம். ஒருத்தன் வந்து ரொம்ப தூரம் நடந்து போறான், ரொம்ப தாகமா இருக்கு, வெயில் ஒரே தாகமா இருக்கு. அப்போ கண்ணுக்கு எட்டின தூரத்துல ஒரு கங்கா நதி பிரவாகமாக, கங்கா நதியே பார்த்தா சில்லுன்னு இருக்கும், பிரவாகமாக அந்த ஜலம் வருது. அப்ப தாகமா இருக்கவனுக்கு கங்கா ஜலம் எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு அது எங்கேயோ அங்க இருக்குப்பா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஏதோ தூரமா இருக்கான். சமயத்தி மிருகத்ரிஷ்ணா வீச்சிகா பிப்பிபாசாம் அப்படின்னு, மிருகத்ரிஷ்ணா அப்படின்னா காணல் நீர் அப்படின்னு சொல்லுவா. நம்ம வந்து அந்த வெய்ய காலத்துல அந்த என்எச் ரோட்ல போனா தூரம் ஏதோ ஜலம் இருக்கா மாதிரியே இருக்கும், ஆனா கிட்ட போனா அங்க ஜலமே இருக்காது. அந்த பெரிய டெசர்ட்ல எல்லாம் இருக்கும், அந்த வெயில் தாங்க முடியாம அந்த வெயில் நம்ம கண்டப்படும் பொழுது தூரம் ஏதோ ஜலம் இருக்கா மாதிரி இருக்கும். அப்ப அவன் வந்து நடந்து நடந்து நடந்து நடந்து அங்க போவான், கடைசியில பார்த்தா அது ஒரு மாய மாதிரி இருக்கும், அங்க ஜலமே இருக்காது. அது அந்த வெயிலுக்கா வெயிலையும் நம்மளுடைய அந்த கஷ்டப்பட்டு நம்ம அந்த வருதுனால அந்த தாகத்தினால நம்ம கண்ணுக்கு அந்த வெயில் அந்த ரேஸ் அப்படியே ஜலம் மாதிரி தெரியுது. இவன் என்ன பண்றான், பக்கத்துல கங்கைய பார்த்துட்டு கூட இது என்ன இருக்கு, இது அங்க ஏதோ பெரிய குளம் மாதிரி இருக்கு, அங்க போய் நிம்மதியா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அங்க போறான். அங்க போனா கிட்ட போய் பார்த்தா அங்க ஜலமே இல்ல. இப்ப இவ்வளவு பக்கத்துல இருக்கிற கங்கையை விட்டுட்டு நீ போனியேன்னு அப்பேற்பட்ட பகவானுடைய தயைய விட்டுட்டு வேற ஏதோ யோசிச்சுட்டு நீ கிளம்புறியே அப்படிங்கிற மாதிரி இந்த உதாரணத்தை எடுத்து சுவாமி தேசிகன் இங்க ஆச்சரியமாக சொல்றார். சமயத்தி மிருக திருஷ்ணா அந்த காணல் நீர் அதுக்கு ஆசைப்பட்டு கங்கைய ஊட்டியே அப்படின்ற மாதிரி தாக சாந்திக்கு எப்படி நதியை விட்டுட்டு நம்ம வந்து வேற ஒரு இடத்துல நான் ஆத்துல போய் குழாஜலம் சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால சக்தியும் வரும், ஃப்ரெஷ்னஸும் வரும். அப்படி இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்றது. அப்படி இந்த 40 ஸ்லோகம் தயாசத்தகத்துல நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல 41 ஸ்லோகத்திலிருந்து இது வரைக்கும் நம்ம எப்படி தயாதேவி ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் நம்மளைய ரட்சிச்சு பெருமாள் பட்ட மகிழ்ச்சியா இருக்கிறதுனால பெருமாளை பேசி நம்மளை வந்து பெருமாள் கிட்ட சேர்த்து இவன் ஒன்னும் பெரிய பாவம் பண்ணலை, இவர் நீர் தான் ரட்சிக்கணும் அப்படின்ற வரைக்கும் கடைசி காலத்துல அந்திம ஸ்மிருதியிலையும் பகவானுடைய அனுகிரகத்தை அந்திம ஸ்மிருதியும் நமக்கு கொடுக்கிறார். அப்படி ஒரு ஆச்சாரியரையும் நமக்கு கொடுத்து அந்த படகை ஓட்டி நம்ம சம்சார சாகரத்திலிருந்து சேர்க்கிறான்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த 41 ஸ்லோகத்திலிருந்து மோட்சத்துக்கு பலன், இப்ப இவ்வளவு பெருமாளை நம்ம பெருமாளை சேர்த்துட்டா இல்லையா, அதுக்கு என்ன பலன், இவ்வளவு கஷ்டப்பட்டு தயாதேவி நமக்கு பண்ணதுக்கு நமக்கு என்ன பலன், என்னென்ன சந்தோஷங்கள் நம்ம அனுபவிப்போம் அப்படின்றது 41 50 ஸ்லோகம் வரைக்கும் வரும். அப்ப அப்ப கூட எப்பயுமே எப்படின்னா நம்ம வேதத்துலதான் சொல்லும் பொழுது பலனை சொல்லும் பொழுது நம்ம பண்ற அந்த உபாயத்தை சொல்லிதான் பண்ணணும். நீ இது பண்ண இல்லையா, இதுக்கு உனக்கு இது பலன் அப்படின்னு உபாயத்தை சொல்லி சொல்லி சொன்னாதான் பலன். அப்ப திடீர்னு பலன் சொல்லிட்டே வந்தனா நமக்கு புரியாது எதுக்காக இந்த பலன், நான் என்ன பண்ணேன்னு சொல்லி எனக்கு இந்த சன்மானம் அப்படின்னு கேட்பா இல்லையா. அந்த உபாயத்தை சொல்லி சொல்லி சொல்லணும். அதுல இந்த 41 ஸ்லோகம் உபாயத்தை சொல்றது. ஆக்ஞாம் ஖்யாதிம் தனுமனுசரா நாதிராஜ்யாதி கிம் வா காலே திருஷ்ட்வா கமலவசதே ரப்ய சிஞ்சத்கராணி பத்மாகாந்தம் பிரணிஹிதவதீம் பலனேனன்ய சாத்யே சாராபிக்ஞா ஜெகதி கிருதினஹா சம்சயந்தே தயேத்வாம் அப்படின்னு இங்க ஒவ்வொரு 10 ஸ்லோகமும் சுவாமி தேசிகன் வெவ்வேறு விதமாக அதை வந்து நியமிச்சிருக்கேன். தயாசத்துக்கத்துல எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. முதல் 10 ஸ்லோகம் பார்த்தா 2 வரி தான் இருக்கும், அப்புறம் 4 வரி இருக்கும், அது சுலபமா இருக்கும். இந்த ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் வந்து மந்தாக்ராந்தா அப்படின்ற முறையா இருக்கும், கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும், ஃபாஸ்டா சொல்ல முடியாது, நிதானமா சொல்லணும். அந்த நிதானமா சொன்னாதான் அர்த்தத்தோட தெரிஞ்சு சொன்னா இன்னும் அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட ஸ்லோகங்கள் இது. அதுல நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா எது முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதுல சில பேர் என்ன சொல்றான்னா ஆக்ஞாம் கியாதிம் தனமனுச்சரான் அதிராஜ்யாதி கிம்வான்னு 5 விஷயத்தை எல்லாரும் பெருசா நினைச்சுக்கிறா. சில பேர் என்ன நினைச்சுக்கிறா, நம்ம வந்து ஒரு லீடரா இருந்தா அதை நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டே இருக்கோம். அப்படின்னா நம்ம சொல்றதெல்லாம் இன்னொருத்தன் கேட்கறான், ஏ நீ இது பண்ணு நான் அதை பண்ணுன்னா அதையே ஏதோ பெருமையா நினைச்சுக்கிறான், பா நான் என்ன சொன்னாலும் எல்லாரும் பண்ணிடுறா அப்படின்னு. சில பேர் கியாதி புகழ், அப்ப இன்னைக்கு போய் நான் ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா எல்லாரும் அப்பா உன்னை போல பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன குறை, எங்க போனாலும் எனக்கு ஒரே புகழ்ச்சி தான், அப்படியே எல்லாரும் என்ன புகழ்ந்து தள்ளுறா அப்படின்னு சில பேர் அதையே பெருமையா நினைச்சு அதையே நினைச்சிட்டு இருக்கா. சில பேர் தனம், நான் சம்பாதிச்சிட்டேன்பா எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த துட்டை வச்சு நான் பொழைச்சிப்பேன் அப்படின்றதா தனம். அனுச்சரா எனக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருக்கா, நான் பெரிய உத்தியோகம், எனக்கு 50 பேர் நான் சொல்றதை கேட்பா, இன்னைக்கு நான் சொல்றதுக்கெல்லாம் வேலை பண்ணுவா, அவளுக்கு நான் துட்டை கொடுத்து எப்படியாவது நான் அவளை பார்த்துப்பேன் அப்படின்னு அனுச்சரர்கள் நமக்கு இருக்கா. அதே மாதிரி நாதிராஜ்யாதி கிம்வா அப்படின்னு, நான் ஒரு ராஜா, ராஜாக்கு என்ன கவலை, எனக்கு பெரிய சேனை இருக்கு, என்ன ஒருத்தன் அடிக்க வந்துட்டான்னா என்ன காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்கா, அதனால பெரிய சேனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா இதையே ஒரு பெருமையா நினைச்சு அவ வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு இதெல்லாம் புரியல, இதெல்லாம் வெறும் தாக்காலிகம் தான். எத்தனை காலம் உன்னால ரூல் பண்ண முடியும், ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாருமே உன்னை விட்டுட்டு போயிடுவா. உன்கிட்ட நிறைய தனம் இருந்ததுன்னா கடைசி காலத்துல எல்லாரும் சொத்தை பிரிச்சுட்டு எனக்கு கொடுத்துரு, எனக்கு பாதி உனக்கு பாதின்னு அடிச்சுப்பாளே தவிர யார் இவனை இப்ப காப்பாற்ற போறான்னு பேச போறது இல்ல. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு. நம்ம கிட்ட என்னதான் இருந்தாலும் ஒரு புகழ்ச்சி இருந்தா கூட என்ன நல்லா புகழ்றா அப்படின்னா நாளைக்கே போய் ஒரு சின்ன தப்பு நான் பண்ணிட்டேன்னா நாளைக்கு எல்லாரும் என்ன தூஷிச்சிருவா. எவ்வளவுக்கு எவ்வளவு புகழ்ச்சி அடையிறோமோ அந்த ஸ்தாயில இருக்கும் பொழுது ஒரு சின்ன தப்பு, இதே சாதாரண ஒருத்தர் யாருன்னு தெரியாது, அவன் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது பெருசாகாது. நம்ம எந்த எந்த உயர்ச்சிக்கு எவ்வளவு பெருமையா எல்லார்கிட்டையும் பேர் வாங்குறோமோ, அந்த மேல போச்ச ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நம்மள அகல பாதாளத்துல எல்லாரும் தள்ளிடுவோம். அதனால எல்லாமே எதுவுமே நமக்கு சாஸ்வதம் கிடையாது. அதனால காலே திருஷ்டுவா கமலவசச்சே ரப்ய சிஞ்சத்கராணி அப்படின்னு, கமலவசத்தேனா பிரம்மா. இது வந்து சொல்ற தேசிகர் சொல்ற போது நமக்கு மட்டும் இல்லப்பா, பிரம்மாவுக்கே இதான் கதி. ஒரு காலத்துல பிரம்மாவே கூட பிரளய காலத்துல அவரே கூட பிரம்மலோகத்திலிருந்து அழிஞ்சிட போறார். அவர் தானே மத்த சிருஷ்டியை பண்ணார். அப்ப தேவர்கள் எல்லாம் அவருக்கு வேலைக்காரர் தானே, தேவர்களுக்கெல்லாம் அவர் தானே நியமிக்கிறார். ஆனா சிருஷ்டி பிரளய காலத்துல, அதுவும் மகா பிரளய காலத்துல அவர் கூட போயிடுவார். அப்ப என்னதான் பண்ணுவா? அதனால எந்த ஒரு கௌரவமும், இந்த விஷயம் மேல சொன்ன இந்த அஞ்சு விஷயம் நமக்கு கௌரவம் கிடையாது. எதுடா கௌரவம் அப்படின்னா, பத்மாகாந்தம் பிரணிஹிதவதீம் பலனேரண்ய சாத்தியே சாராபிக்யா ஜெகதி கிருதினா சம்சயந்தி தயேத்வாம். அந்த தயையே நமக்கு சாஸ்திரத்தினுடைய சாரத்தை புரிஞ்சு, நமக்கு வாழ்க்கையுடைய சாரத்தை புரிஞ்சு, அப்பா இந்த வாழ்க்கை இது ரொம்ப கஷ்டம், தயாதேவி தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு, நம்ம எப்பேற்பட்ட பாக்யசாலி, தயாதேவினால நம்ம பெருமாளுக்கு சரணாகதி பண்ணிட்டோம், சரணாகதி பண்ணதுனால நம்ம வைகுண்டத்துல போய் நம்ம கைங்கரியம் பண்ண போறோம், இதுதான் நம்ம சாஸ்வதம் அப்படின்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன்தான் பாக்யசாலி, அவன்தான் தயாதேவிய சரியா புரிஞ்சுட்டு இருக்கவன். அப்போ சரணாகதி நான் பண்ணிட்டேன்னு, நான் சரணாகதி பண்ணிட்டேன் அன்னைக்கு ஆச்சாரியர் மூலமாக பண்ணிட்டேன், அப்ப டெய்லி போய் ஆச்சாரியர்கிட்ட போய் சரணாகதி பண்ணிக்கலாமா, இது பாக்கிறதுக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னு? அப்படி கிடையாது. வாழ்க்கையில ஒருத்தன் ஒரு வாட்டி தான் சரணாகதி பண்ணணும், ரெண்டாவது வாட்டி பண்ணனா அப்ப பெருமாள் மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நான் என்னைக்கு வந்து பெருமாள் ஆச்சாரிய நமக்கு பண்ணிட்டேரோ அப்ப ஆச்சாரி நமக்கு கண்டிப்பா மோட்சம் உண்டு. என்னைக்கு மோட்சம்னா இந்த பிராணம் போற அன்னைக்கு தானே. அப்ப அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா, அந்த ஆச்சாரியரை நினைச்சிண்டு, ஆச்சாரியர் நமக்கு உபதேசிச்ச அஷ்டாட்சரி மந்திரம் துவய மந்திரங்கள்லாம் சொல்லிண்டு, அன்னைக்கு ஆச்சாரியர் நமக்கு சரணாகதி பண்ணி வச்சாரேன்னு அந்த நாளை நினைச்சிண்டு நினைச்சிண்டு நம்ம இருக்கணுமா? எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற உடனே நம்ம என்ன பண்றோம், அடுத்தடுத்த வருஷம் அந்த கல்யாண நாளை நம்ம நினைச்சுக்கிறோம், அந்த பழைய போட்டோ எல்லாம் எடுத்து பாக்குறோம், அப்பா எவ்வளவு ஆச்சரியமா நம்ம கல்யாணம் நடந்ததுன்னு பெரிய பெரிய பார்ட்டி வைக்கிறோம். அது வந்து 20th ஆனிவர்சரி 25th ஆனிவர்சரின்னு எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி பகவான் கிட்ட நம்ம சேர்த்து விட்டேன் இல்லையா ஆச்சாரியன், அந்த தினம் வந்து நமக்கு வந்து எப்படின்னா, அது என்ன சொல்றான்னா, நம்மள வைஷ்ணவரா ஆக்கினது வந்து சமாசேனம், பஞ்ச சம்ஸ்காரம் பண்றா இல்லையா, சங்க சக்கர தாரணம் பண்றது வந்து, அது என்னன்னா நம்ம வைஷ்ணவனா அன்னைக்கு ஆறும் அப்படின்னா, அன்னைக்குதான் நம்மளுடைய பிறந்த நாள் அப்படின்னா, இத்தனை நாளா நம்ம ஏதோ ஜடமா இருந்தோம், அன்னைக்குதான் ஸ்ரீ வைஷ்ணவனாக ஆனும், அதுதான் நம்மளுக்கு பிறந்த நாள், அதுதான் கொண்டாடணும். நம்ம இந்த பூமியில பிறந்தது எதுக்குன்னா, அது நம்ம பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக, அந்த நாளை நம்ம கொண்டாடவே கூடாது. கர்மத்து வசத்தினால நம்ம பிறந்தோம், அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஒருத்தன் பிறந்தான்னா அது கஷ்டம், பகவானுடைய சேர்றது தான் நமக்கு முக்கியம், அதுதான் கல்யாண நாள். எது பரண்யாசம் வந்து நம்மள பெருமாள் கூட சேர்த்து வைக்கிறார், நம்மளாம் ஸ்திரீகள் பெருமாள் புருஷன் அவன் கிட்ட சேர்த்து வைக்கும் போது அதுதான் நம்ம கல்யாண நாள், அதுதான் நம்ம கொண்டாடணும். அந்த பிரபத்தினால ஆச்சாரியன் மூலமாக ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாடி ஸ்ரீபாதீர்த்தம் சாட்டு அந்த நாளையே நம்ம நினைச்சிட்டு ஒவ்வொரு நாள் வாழணுமே தவிர, இதேதோ என்கிட்ட தனம் இருக்கு, நான் எனக்கிட்ட 10 வேலைக்காரர் இருக்கானா, அது எதுவுமே சாஸ்வதம் கிடையாது, எல்லாமே தாற்காலிகம் தான். பிரம்மாவே அப்படித்தான் நினைக்கிறார். மது கைட்டவர்கள் வந்தா பிரம்மா வந்து முதல் முதல்ல பகவான் உபதேசம் பண்ணார், பிரம்மாவை தான் சிருஷ்டிச்சார். அப்ப பிரம்மாவுக்கே அகங்காரம் வந்துச்சு, என்னதான முதல்ல பகவான் சிருஷ்டிச்சார், என்னதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, மேற்கொண்டு சிருஷ்டியெல்லாம் நானே பண்றேன் அப்படின்னு, பெருமாள் அந்தரியாமியா இருந்து நமக்கு பண்ண வச்சேன்னு சொல்லாம நானே இத்தனையும் பண்றேன் பாத்தியா, இந்த சிருஷ்டி எல்லாம் என்னாலதான் நடக்கிறதுன்னு உடனே மது கைட்டவர்கள் வந்து வேதத்தை எடுத்து போன உடனே அவரால் மேற்கொண்டு சிருஷ்டி பண்ணவே முடியலையா, அப்ப தோன்றது ஆகா அந்தரியாமியா இருந்து பெருமாள் தானே பண்ணேர் இந்த வேதம், அத பெருமாள் நமக்கு அவர் தானே முதல் முதல்ல நமக்கு உபதேசம் பண்ணார், அவர் மட்டும் இல்லைன்னா நம்மதான் பண்ணோம் இத்தான் நினைச்சிருந்தமே அப்படின்னு பெருமாளை வேண்ட ஹயக்ரீவ அவதாரமாக வந்து மதுவைட்டவர்களை வதம் பண்ணி வேதத்தை திருப்பியும் பிரம்மாவுக்கு கொடுத்தேர் அப்படி அது சரி. நம்ம சரி வானப்பா பிரம்ம பட்டம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு போல அப்படின்னு, நம்ம வந்து ஈஸ்வரன் சிவனாக இல்லாம அப்படின்னா அவர் ஏதோ ஒரு வரன் கொடுத்தாரு. கடைசியில ஒருத்தர் வந்து என்ன சொல்றா, நான் யார் மேல எல்லாம் தலையில கை வைக்கிறேனோ அவன்லாம் பஸ்வம் ஆயிடுவான் அப்படின்னு பஸ்மாசுரன் ஒருத்தன் வரன்னு கேட்டான். சிவன் அப்படியே ஆகட்டும்னா, சரி நீ வரன் கொடுத்தே அது உனக்கு பலிக்கிறதா இல்லையான்னு பாக்க வேணாமா, டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு முதல்ல சிவபெருமான் மேலேயே அவன் கை வைக்க போயிட்டான். அப்ப அவர் கஷ்டம், அவர் ஓடுறாரு. அப்புறம் பெருமாள் தான் வந்து மோகினி அவதாரத்துல வந்து நாட்டியம் ஆடி தன் தலையில கை வைக்கும் போது அவனும் இந்த பெருமாள் பண்றதையே பார்த்து அவன் அவன் தலையிலேயே கை வச்சு அவன் பசுவமாயிட்டான் அப்படின்னு அவருடைய கதை அப்படி இருக்கு. சரி, இந்திராதிகளா இல்லாமா, தேவர்களாக ஆகலாமா, அங்க சந்தோஷமா சொர்க்கலோகத்திலே அமிர்தத்தை சாட்டுண்டு அங்க இருக்கலாமேனா, எத்தனை காலம் அவா மகாபலியை பார்த்து ஓடின நாள் உண்டு, எத்தனை பேர் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுவை பார்த்து நடு நடுங்கி நடுங்கி சொர்க்கத்தை விட்டு பயந்து ஓடி திருப்பார்கடல போய் பெருமாளை எப்படியாவது நீ ரட்சி அப்படின்னா. அதே மாதிரி மகாபலி வந்து அவன் ஓடினான். அதுக்கப்புறம் நிறைய ரகுவம்சத்து ராஜாக்கள்லாம் போய் தேவர்களை காப்பாத்தினான்றதுதான் புராணத்துல நிறைய கதைகள். அவா நிறைய சாபம் வாங்கிடுறா, அவா பூமியில வந்து நிறைய பிறக்கிறா, அவளுக்கு ரொம்ப கஷ்டங்கள். அதனால சரி, அதுவும் வேணாம், அங்க எத்தனை நாள் தான் நீ எவ்வளவு நாள் புண்ணியம் பண்ணியோ அத்தனை நாள் தான் அங்க இருக்கணும், அதுக்கு மேல ஒரு க்ஷணம் கூட உன்ன அங்க வச்சுக்க மாட்டா, எட்டி உரைச்சிருவா. அவர் வைராக்கியம் வேணாமா, ச இவ்வளவு புண்ணியம் பண்ணி திருப்பி நம்ம பிறக்கிறதுக்கா, அதை அனுபவிச்சுட்டோம்னா அதுதான் ரொம்ப தப்பு. நரகத்துக்கு போனாலும் நம்ம பண்ண பாவத்தை நம்ம அனுபவிக்கிறோம், இங்க நம்ம பண்ண புண்ணியத்தை அங்க அனுபவிச்சு திருப்பி இங்க வரும்போது திருப்பி நம்ம திருப்பி முதல்ல இருந்தான் ஆரம்பிக்கிறோம்னா, அப்ப சொர்க்கமும் நரக்கமும் ரெண்டுத்திலயும் பெரிய வித்தியாசம் இல்லையே, அப்போ இது ரெண்டுமே எனக்கு வேணாம். அப்ப சரி, இங்கேயே நம்ம இருந்து ஒரு ராஜாவா இல்லாமா அப்படின்னா, ராஜானா சும்மாவா? நம்மள மாதிரி இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மாதிரி கிடையாது, மிலிட்டரி எல்லாம் போய் யுத்தம் பண்ணுவோம். அந்த காலத்துல ராஜா அவளே போருக்கு போகணும், அவளுக்கே என்னைக்கு அவளுக்கு மரணம் வரும்னு தெரியாது. சரி, இப்ப இந்த காலத்து மாதிரி மினிஸ்டர் இல்லாம எப்ப அவன் பதவி போவோம்னு தெரியாது, எப்ப நம்ம கட்சிக்காரனே இங்க இருந்து இன்னொன்று இடத்துக்கு போவோம். இதுக்கெல்லாம் பதில் எதுனா, நம்ம ஆத்துல சும்மா உட்காந்து நம்ம ஏதோ கிடைச்ச ரெண்டு சாதம் சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு தோணும். அப்படி இந்த வாழ்க்கையில எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. அதனாலதான் இந்த லோகத்தை வந்து இது வந்து மாயைன்னு சொல்றான் அத்வைதா, ஆனா இது மாயை கிடையாது. ஆனா இது என்னன்னா சாஸ்வதம் கிடையாது, இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு இதுல இருக்கக்கூடாது. அப்ப பெருமாள் கைங்கரியமே வேணும், எப்பொழுதும் பெருமாள் கைங்கரியமே நம்ம பண்ணணும்னு தானே நம்ம இருக்கணும். அதனாலதான் எல்லாரும் இந்த அஞ்சு விஷயத்த விட்டுட்டு அந்த தயையை நினைச்சிண்டு, ஆச்சாரியர் கொடு அந்த மந்திரங்கள் உபதேசம் பண்ண மந்திரங்களை நினைச்சிண்டு, இதுதான் நம்மளை ரட்சிக்க போடுதுன்னு பெருமாளுக்கு என்னைக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும்னு நம்ம காத்துட்டு இருக்கணும். அப்பேற்பட்ட இன்னைக்கு ஸ்லோகம், இதுக்கு அடுத்த ஸ்லோகம், இதனுடைய பலன் என்ன அப்படின்றது அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதா ஆர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.